பவனுதிரும் புஞ்சிரியின் நெஞ்சிலலிங்க மிருதாய் பாலுரையின் சுண்டுகளி பூந்தேன் குழம்பாம் நறு பூந்தேன் குழம்பாம் மொழியழகும் நிழியழகும் தடுக்கில் படுத்திருத்தா பொன்மணி தளிகைகளில் பழநொறுக்கும் பாலடையும் இனியும் பங்கிடா ஞானினியும் பங்கிடா மொழியழகும் மிழியழகும் மான்மிழியே தேன்மொழியே மகளே தளிரிதழே அம்மக்குட்டி அம்முக்குட்டி நீ நினவின் தாளமா என் கனவின் ராகமா